இல்லாம நான் இல்ல, வானில்ல நாடில்ல. நீங்க இல்லாம நான் இல்ல, வானில்ல நாடில்ல. கை கூப்பி நன்றி சொல்வ. நீங்க இல்லாம நான் இல்ல, வேறில்ல பூவில்ல. தலை தாழ்த்தி நன்றி சொல்வ. கள்ளத்தில் விழுந்த பள்ளத்தில் கடந்த கோடி கைகள் கொடுத்து என்ன தூக்கி விட்டீங்க. தலைகீழா கவுந்த தனியா தான் கிடந்த உண்மையான தமிழனுக்கு தோல் கொடுத்தீங்க. ரத்தம் ஏ ரத்தம், நீதாண்டா ரத்தம். பட்டதே பாடமடா, பட்டதே பாடமடா, பட்ட வர லாபமடா. உலகத்தை புரிய வச்சிங்க. தொல்ல வரும் வேலையில சுத்தி வந்து குரல் கொடுத்து எதிரிய ஓட விட்டீங்க. பட்டங்களும் வேணாம், எந்த பதவிகளும் வேணாம். ஓ கைத்தட்டல் போதுமடா, ஓன் தயவிருந்தா போதும், ஓன் இருந்தா போதும். ஏ அண்ணன் தம்பி நீதானடா, ஏ அங்கீகாரம் நீதானடா. இந்த அரசனுக்கு அரசனிடா, ஏ இன்பத்திலும் துன்பத்திலும் துணை இருக்கும் தோழ நீடா. நீதானடா ரத்தம் ஏ ரத்தம், நீதாண்டா ரத்தம். பிள்ளை தாண்டி கேட்குமடா நம்மளோட சத்தம். ரத்தம் ஏ ரத்தம், நீதாண்டா. நீங்க இல்லாம நான் இல்ல, வானில்ல நாடில்ல. கை கூப்பி நன்றி சொல்வ. நீங்க இல்லாம நான் இல்ல, வேறில்ல பூவில்ல. தலை தாழ்த்தி நன்றி சொல்வ. கள்ளத்தில் விழுந்த பள்ளத்தில் கடந்த கோடி கைகள் கொடுத்து என்ன தூக்கி விட்டீங்க. தலைகீழா கவுந்த தனியாக கிடந்த உண்மையான தமிழனுக்கு தோல் கொடு.